கோழி கூவும் முன்னே, ஒரு தீக்கோழி தீ கோழியாவன் பெண்ணே, தீ காடு நான் தேடி போவேன் முன்னே, அடி சாக்காடு பூ காடு ஆகும் கண்ணே, அடி ஒத்தை கொத்த ஒரு யுத்தம் பாரு, இனி எட்டு திக்கும் இடம் மாறும் பாரு, ஒரு மலருக்காக ஆறேழு மலையை வைப்பேன், என் மனசுக்குள்ள நீதானே மாறே, ஒரு பறவைக்காக ஏழேழு காடு கடப்பேனே, என் உசுருக்குள்ளே நீதானே தேனே, ஓரா கோழி ரா கோழி கூவும் முன்னே, ஒரு தீ கோழி தீ கோழியாவன் பெண்ணே, தீ காடு நான் தேடி போவேன் முன்னே, அடி சாக்காடு பூ காடு ஆகும் கண்ணே. வெறி கொண்ட நடை நடந்த இந்த பூமி பொடிபடுமே, அழகியின் பேரை சொன்ன அந்த ஆறு வழிவிடுமே, ஏ காதடி மிதிப்படும் கல்லு வெளிச்சத்தில் காரிருள் சிதறும் அடி, நாவனங்காட்டில் ஒத்தையிலே போரண்டி, ஓ வயசுக்கு பதில் சொல்ல மாறண்டி, ஏ கார்த்திக வயல காத்திரு குயில உசுர போக்கி உசிரோட வருவேன், ராக்கோழி ராக்கோழி கூவும் முன்னே, ஒரு தீ கோழி தீ கோழியாவன் பெண்ணே, தீ காடு நான் தேடி போவேன் முன்னே, அடி சாக்காடு பூ காடு ஆகும் பண்ணே, தாலி செய்ய அவ பல்ல நான் உடப்பேன், குழந்தைக்கு தூளி கட்ட அவ தோல நான் உதிப்பேன், அந்த இடைய கண்ணிக்கு கூந்தல் மாறவே எடுப்பேன், இங்க வரும்போது எட்டு வச்சு வந்தேண்டி, நான் போகும்போது மேகம் போலே போவேண்டி, ஏ இடியே மழையே புயலே வெயிலே பன்னவன் வருகையை முன்னமே சொல்லு, ராக்கோழி ராக்கோழி கூவும் முன்னே, ஒரு தீக்கோழி தீ கோழியாவன் பெண்ணே, தீக்காடு நான் தேடி போவேன் முன்னே, அடி சாக்காடு பூ காடு ஆகும் கண்ணே, அடி கொத்தை கொத்தல் ஒரு யுத்தம் பாரு, இனி எட்டு திக்கும் எட்டு திக்கும் இடம் மாறும் பாரு, ஒரு